பாற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே வாவா சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே வாவா காதோடுதான் நீ பாடும் ஓசை நீங்காதாசை நீங்காதாசை செந்தமிழ் ஊற்றே சந்தோஷப்பாட்டே வாவா.